ಲಕ್ಷಣ ಜನಿದ್ವೈರಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯಪತ್ತಿ ಪರಿಪೂತ ಮಾರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಶಿಕ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾರ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರವಾರ್ಧ ಪದಮುಖೇ ಲಕ್ಷ್ಮಣೇನ ಸಪಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾಸ್ತ್ರಸ್ವರ್ಗಂ ಷಡದಶ ಗಜರಾದ್ವೈತ ಚೂಡಾರ್ಯಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಲಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಭ್ಯಾಂ ಅಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥ ಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾರದ ಶ್ರೀಮಾನ್ ವೇಂಕರನಾಥಾಧ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ಪರ್ಯೋಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಸುಧೀ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನ ಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಪತ್ತನ್ಮಾಂ ಅಭ್ಯಾತ್ ಅಭಯ ಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತತ್ತ ಲೋಕಿ ನಿರ್ವಾಹಕೋರಕಿತನೇ ಕಟಾಕ್ಷ ಲೀಲಾ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದರ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗರಾಜಮಹಿಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ தத்துவங்கள் எல்லாம் தகவால் அறிவித்து முக்தி வழி தந்தார் மொய்களே அத்தவித்தில் ஆறாமுதமா ஆறார் இந்நிலத்தில் என்னுரைத்தார் தார முதலா ஓதுவித்தார்தாம். இன்னைக்கு சந்தமிகு தமிழ் மறைவோன் அப்படிங்கிற அந்த தொடர்ல தத்துவ மாத்திருக்கை அப்படிங்கிற ஆறாவது ரகசியம், சில்ற ரகசியங்கள்ல முதல் ரகசியம் முதல் பாகத்துல ஆறாவது ரகசியமான தத்துவ மாத்திருக்கை அப்படிங்கிறதான அந்த ரகசியத்துல தேசிகன் எடுத்ததான ஆழ்வார் சீ சுக்திகளை அனுபவிக்க போறோம். ரொம்ப ஆச்சரியமான ரகசியம். ஏன்னா இது மாத்திருக்காங்கிற சப்தத்துக்கு அக்ஷர சமூகம்னு அர்த்தம். இந்த அக்ஷர சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னா அகாராதி சகாராந்தமாக இருக்கு. அகாராதி சகாராந்த அக்ஷரங்கள் எவ்வளவுன்னா நம்ம சம்ஸ்கிருதத்துல 51 அக்ஷரங்கள் இருக்கு. இந்த 51 அக்ஷரங்களே சேர்ந்து அதுக்கு ஒரு மண்டலம் போடுவான். அந்த மண்டலத்துக்கு மாத்ருகா சக்கரம், மாத்ருகா மண்டலம்னு பேர். இந்த மாத்ருகா மண்டலம் ஆகமங்கள்ல அதை பத்தி பேசுது. இது எங்க இருக்குன்னா பெருமாளுடையதான பெரிய பெருமாளுடைய பாரமேஸ்வர சம்ஹிதையில பாரமேஸ்வர சம்ஹிதையில இதை பத்தி பேசியிருக்கு. பிரதிஷ்டா விதானத்தை சொல்றச்சு மாத்ருகா சக்கரம் போடணும்னு இருக்கு. அது என்ன மாத்ருகா சக்கரம்னா இந்த நடுவுல பிரணவத்தை எழுதிட்டு சுத்தி இந்த 51 அக்ஷரங்களை எழுதும். அகாராதி சகாராந்த சகாராந்தமான 51 அக்ஷரங்கள் எழுதும். ரெண்டு இடத்துல இதை பத்தி பேசிருக்கு இந்த மாத்ருகா சக்கரத்தை. ஒன்னும் சரீபெருமானுடைய திருவடிக்கு பீடத்துல சொல்லியிருக்கு. இன்னொன்னும் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் இருக்கக்கூடிய இந்த மூலவர் சக்கரத்தாழ்வாருடைய வெளியே ஆவரணம் அதுல இந்த மாத்ருகா சக்கரம் ஓடத்துல எல்லா அக்ஷரம் பிரணவத்தை ஆரம்பிச்ச க்ஷாபரியந்தமான அத்தனையும் சொல்லணும். இது இன்னும் விசேஷிச்சு இந்த உள்ள சேரங்கத்துல திருவாராதன காலத்துல கண்டையில ஆவாகனம், கண்டையில சாதாரணமா வந்து வைணத்தையன் ஆவாகனம் பண்ணுவான். இந்த ஊர்ல ஆரம்பிச்ச சேரங்கத்துல அகாராதே சகாராந்த வர்ணாத்திகாயை ட்ரூம் கண்டாயை நமகா அப்படின்னு அகா முதல் முதல் கஷாபரையிலுமான அக்ஷரங்களை கண்டையில ஆவாகனம் பண்ணவங்கன்னு ஆகவங்கள்லாம் சொல்லிருக்கு. எதுக்காக சொல்றேன், இதுக்கு மாத்ருகைன்னு. இந்த மாத்ருகைகள்ல 51 அக்ஷரங்கள் நம்மளுடைய சம்ஸ்கிருத மாத்ருகை எழுத்துக்கள்ல உண்டு. அதனால சுவாமி தேசிகன் இந்த 51 வாக்கியங்களாலே தத்துவங்களை நிரூபணம் பண்ணக்கூடியதான ரகசியம். அதனால இந்த ரகசியத்துக்கு தத்துவ மாத்ருகா அப்படின்னு பேர். அதுக்கு மாதிரி ரகசிய மாத்திருக்கையும் அடுத்து 51 அக்ஷரங்கள். அப்ப 51 அக்ஷரத்தினால 51 வாக்கியங்களாலே தத்துவங்கள், தத்துவம்னு சொல்லக்கூடியதான ஈஸ்வர தத்துவம், சேதன தத்துவம், அசேதன தத்துவம்னு மூணு தத்துவத்தை 51 மாத்திருக்கைகளால தேசிகன் சாதிச்சார் தத்துவ மாத்திருக்கையில. ரகசியமா இருக்கக்கூடியதான அஷ்டாட்சர துவேஷன ஸ்லோகாதிகளை 51 வாக்கியங்களால அதனுடைய அர்த்த விசேஷங்களை சாதிச்சார். அது ரகசிய மாத்திருக்கை அப்படின்னு பேர். அதுல தத்துவ மாத்திருக்கையை அனுபவிக்க போறோம். அதுல அதோடைய மங்கள ஸ்லோகம் ஆரம்பிக்கத்தையே சுவாமி தேசிகன் சாதிச்ச ஸ்லோகம். தத்துவங்கள் எல்லாம் தகவல் அறிவித்து முத்தி வழி தந்தார் மொழிகளே. நம்ம ஆச்சாரியாள் நமக்கு தத்துவஹித புருஷார்த்தங்களை நம்ம இடத்துல உபதேசம் பண்ணாலே எதுக்காக உபதேசம் பண்ணா அப்படின்னு கேட்டுட்டார். தகவல் அறிவித்து, தகவல் அறிவித்து நம்மளிடத்துல இருக்கக்கூடியதான ஒரு கருணையினாலே பிரீத்தியினாலே அவர்கள்லாம் உபதேசம் பண்ணார்களாம். அந்த அறிவித்ததனுடைய பிரயோஜனம் என்ன, முக்தி வழி தந்தார், மோட்சத்துக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார் அவருடைய மொழிகளே. அவர் யாருனார், அத்திவத்தில் ஆறா அமுதம். அந்த யார் அவ உபதேசம் பண்ண என்னன்னா, அத்திவத்தில் அந்த ஆகாஷம், திவங்கர சப்தத்துக்கு ஆகாசம்னு அர்த்தம், அந்த ஆகாசம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்துக்கு அதுல ஆறா அமுதம் போக்கியமா இருக்கு. ஆறாம் இருநிலத்தில், இங்க இருக்கக்கூடிய பூமியில, நாம் இருக்கக்கூடிய பிரகிருதி மண்டலத்துல அதுதான் உபாயமா இருக்கு. அவ என்ன உபதேசம் பண்ணா, உபாயமாயும் உபேயமாயும் இருக்கக்கூடியவன் ஸ்ரீமானான நாராயணன் உபதேசம் பண்ணார். என்னுரைத்தார் ஆ தார முதலா ஓதுபித்தார்தாம். தார முதலாக, தாரம்ங்கிற சப்தத்துக்கு பிரணவம் இருக்கும். பிரணவ பூர்வகமான அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியர் இந்த அர்த்தத்தை உபதேசம் பண்ணார். எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே உபேயம் அப்படிங்கறத உபதேசம் பண்ணாள். இந்த ஸ்லோகத்துல அழகா சாதிச்சார். இதுல ஒரு ஒரு விஷயங்களா சொல்லிடுவார். சாரீரக உபதேசத்தாலே சாரீர சதாச்சாரிய உபதேசத்திலே சாரீரக மூல மந்திராதிகளை கொண்டு சாத்திகருக்கு அறிய வேண்டும் தத்துவம் பரமென்னும் அவரமென்னும் இரண்டு வகையாயிருக்கும். தத்துவங்களை நாம் சதாச்சாரியனை ஆசிரியத்து தெரிஞ்சுக்கணும். அந்த சதாச்சாரியனை ஆசிரியத்து தெரிஞ்சுக்கக்கூடிய தத்துவங்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அத்தியாத்ம சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதாய் பரதத்துவம் என்றும் அவர தத்துவம் என்றும் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுல பரதத்துவமாவது, இந்த பரதத்துவம் எப்படி இருக்குன்னா, நினைத்த எல்லா பொருள்களுக்கும் வித்தாய், சர்வ வஸ்துக்களிலும் உடல் மிகை உயிரென கரந்து, நந்தா விளக்கு அழதற்கரியா என்னும் உணர் முழுநலும் என்னும் அளப்பரிய ஆரமுதை என்னும் அமலனும் சொல்லுகிறபடியே அத்தியுதமாய் குணங்களுக்கெல்லாம் அதிசயாவகமாய் திருவுக்கும் திருவாம்படியாட நிருபாதிக மங்களமான சுரூபத்தை உடையவனாய் உயர்வர உயர்நலம் உடையவன் எமனவன் என்னும்படி அனவதிகாரிய ஆனந்தம் முதலான ஆனந்த கல்யாண குணங்களை உடையனாய் ஆசிரியர் பல பிறப்பும் பிறவாதபடி என்னென்ன யோனியுமாய் பிறக்கத் தடவனாய் அவர்கள் நாட்டில் பிறந்து படுமவை படாமைக்காக தான் பிறந்து படாதன படக்கடவனாய் தான் சொல்லிட்டு செய்யும் தேவ பிரகதிகளுக்கு தான் சொல்லிட்டு செய்ய கடவனாய் விபரீதாச்சரணம் பண்ணும் மசுர பிரகதிகளுக்கும் தானும் விபரீதாச்சரணம் பண்ண கடவனாய் அந்தராத்மா என்று நினைத்திருப்பாரை தானும் தனக்கு அந்தராத்மா என்று நினைத்திருக்கும் அவனாய் தனக்கு ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணினாருக்கு தானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ண கடவனான சியப்பதி புருஷோத்தமம். இவன் பொம்போதம் சூழ்ந்த புவனையும் மின்னுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருவான் செங்கோளுடைய திருவரங்க செல்வனார் என்கிறபடியே உதய விபூதி நிர்வாகனாய் தன்னப்பார் இல்லப்பன் என்னும் இந்நில இளநன நனனுயிர் நிகுனர இளனே என்னும் ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்னும் சொல்லுகிறபடியே சமாதிக நரித்திரனாயிருக்கும். அப்ராகிருதமாய் பஞ்சோபதிபாத்திய சுத்தசத்த பஞ்சசக்திமயனாய் அத்திரபூஷணூப விசித்திரத்வாசிரியமான திவ்யமங்கல விக்கிரக விசேஷத்தாலே விசிஷ்டனாய் கொண்ட பரவியூகாடு பஞ்ச பிரகாரமாயிருக்கும். பரரூபமாய் நித்தியம பரரூபமாவது நித்தியமாய் ஏகரூபமாய் நித்தியருக்கும் முக்தருக்கும் சேவியமாய் குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழச் சோதி வெள்ளத்துனே எழுவதோரு என்னும் ஆதியன் சோதியுரு என்னும் சொல்லுகிறபடியே பானையர் இன்பம் மன்னி வீற்றிருந்த ரூபம் வியூகமானது இப்பரலோகப்படியாக பூர்வ பூர்வத்திற்கு உத்தரோத்தரம் காரியமாய் பிரிந்து கொண்டு முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் பாலின் நேர்மை செம்பன் நேர்மை இத்தியாதிகளாலே திருத்திரேதாதி யுகங்கள் தோறும் மாறி மாறி வரும் நிறங்களை உடைத்ததான ரூபங்கள் அபிமான விசேஷத்தாலே ஜீவ மன அகங்கார சப்த வாச்சியங்களால் சங்கர்ஷண பிரஜுன அனுத்த ரூபங்களில் ஞான பலாதிகள் இரண்டு குணங்களும் சம்ஹார சாஸ்திர பிரவர்த்தகர்களில் இவ்விரண்டு தொழில்களும் உடையவளாயிருக்கும். வாசுதேவாதிகளான ஞான வியூகங்களிலும் ஒவ்வொரு வியூகத்திலே மூணாக பிரித்து கேசவண்டபுரில் சொல்லுகிற திருநாமங்களுடைய ரூபங்கள் பன்னிரண்டும் வியூகாந்தரங்கள் விபவங்களாவன மீனாய் ஆமயுமாய் இத்தியாதிகளின்படியே விபூதிகளோடு சஜாதீயங்களாய் தோத்தும் ரூபங்கள் அவைதம்பிலே தோத்தின சில ரூபங்கள் விபவாந்தரங்கள் அந்தரையாமி ரூபமாவது கண்கள் சிவந்த இத்தியாதிகளின்படியே உள்ளே யோகிகளுக்கு காணலாவது ஒரு சூக்ம ரூப விசேஷம் அச்சாவதாரமாவது தவறு வந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமறு வந்தது எப்பேர் மற்ற பேர் நெஞ்சினால் நெஸ்மானவன் அவனாகும் நீழல் வண்ணனே என்னும்படி சுயன்பத்து திவ்ய ஆர்கமானது வைஷ்ணவ ஸ்தலங்க ஸ்தானத்திங்களிலே சர்வசகிஷ்ணுவாய் அர்ச்சக பரதந்திரத்திற்கு என்ன இடமாய் சேஷி சேஷி பாவ சபலமாய் பூமோ கதம் பூஜாயாம் அப்பிரமேயம் என்ன தானே அருள் செய்த ரூபம் தன்னுள்ளே திரைத்தெழுந்து இத்தியாதிகளில் படியே இவ்வஞ்சு ரூபமும் அகலகில்லே நிறைய மண் அலர்மேல் வந்தை ஒரையும் படையான சுபாசிரியமாய் இருக்கும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்கிறபடியான லட்சுமிகலட்சுமிகமாக இப்பரத்தத்தை கண்டவன் மற்றெங்கோ திருவில்லா புது தெய்வம் தேவான் இப்படி சுரர் மது சுருதியில் உடனான சேப்பதிக்கு சரீரம் என்ன பரங்க பிரமாணமான அசித்த சித்தமான அவ அவர திரவியம் சேதனம் என்னும் அசேதனம் என்னும் இரண்டு வகையா இருக்கும் ஆச்சரியமா முதல் 14 சூர்ணிகை இந்த 14 சூர்ணிகையில ஈஸ்வர தத்துவம் எவ்வளவு எப்படி இருக்கு ஈஸ்வர தத்துவம் அப்படிங்கறத சாதிச்சார் எப்படி சாதிச்சிருக்க அதுதான் ஒரு சூக்ஷ்மம் ஆழ்வாருடைய சீசுக்திகளை கொண்டே அத்தனை நிர்வாகம் அத்தனை என்னென்ன சேஷுக்திகள் இருக்கோ எம்பெருமானை பத்தி சொல்ல வேண்டியது என்னென்ன ஆழ்வாரோட இடத்துல இருக்கோ அத்தனையும் எடுத்து ஒரு இடத்துல சங்கலனம் பண்ணி ஆழ்வாருடைய வாக்காவே சுவாமி தேசிகன் பரதத்துவத்தை நிர்ணயம் பண்ணிருக்காரு இன்னைக்கு பூர்த்தியா இந்த ரகசியத்தை சொல்ல முடியாது இந்த ரகசியம் 2 வாரமா இல்லாட்டி 3 வாரமா சொல்லணும் அதனால முதல்ல ஈஸ்வர தத்துவம் உண்டு இன்னைக்கு அனுபவிக்கலாம் அதனால ஈஸ்வர தத்துவம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்ல தொடங்குற பரத்துவமாவது அப்படின்னு தொடங்கி இந்த பரதத்துவம் எப்படி இருக்குன்னா தத்துவம் 2 பரதத்துவம் அவர தத்துவம் இந்த பரதத்துவமானது நினைந்த எல்லா புருகக்கும் வித்தாய் ஆழ்வார் சொன்னார் நினைந்த எல்லா புருகக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனந்தை ஞானத்துன் பருமை மாசுநாதோ மாயோனே அப்படின்னு சொன்னார் அப்ப நினைந்த எல்லா புருகக்கும் வித்தாய் வளவேல் உலகத்தை சொன்னார் திருவாய் மொழி 1-ம் பத்து நான் முதல்ல 5-ம் திருவாய் மொழியை வளவேல் உலகம் அந்த வளவேல் உலகத்தை சாதிச்சபடி நினைந்த எல்லா பொருளுக்கும்னா தன் சங்கல்பத்தினாலே உண்டான சமஸ்த வஸ்துக்களுக்கும் வித்தாய் வித்துங்கிறதுனாலே உபாதானம் நினைந்தங்கிறதுனாலே நிமித்த காரணம் அதுவே நிமித்தமாயும் அதுவே உபாதானமாயும் இருக்குன்னு உபனிஷத் சொல்றது சதேவ சுமீதம் என்ற நிமித்த உபாதானத்தையும் ததைக்கித புதத்தியாம் பிரஜாயான நிமித்தத்தையும் சொல்லிட்டு சாந்தோக்கிய உபனிஷத்து திருவாய் மொழி நினைந்த எல்லா பொருளுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே அப்படின்னு இந்த தத்வித்தியில சொன்ன விஷயத்தை அப்படியே இங்க ஆழ்வார் சாதிக்கிறார் அதனால இப்படி இருக்கக்கூடியதான ஈஸ்வர தத்துவம் அப்ப வித்தாய் சர்வ வஸ்துக்களிலும் உடல் மிசை உயிரென கடந்து அனேன ஆத்மனானு பிரமிஷனாம் ரூபே வியாகரவாணி அப்படின்னு எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் சரீராத்ம பாவத்தோட கலந்து உடல் மிசை உயிரென எப்படி உடல்ல உயிர் இருக்கோ அது மாதிரி கலந்து உடல் மிசை உயிரென கடந்துன்னு கம்சம் நந்தாய் விளக்க அழதற்கரியாய் என்னும் அதுக்கு மேல திருமணிங்க பெரிய திருமொழியில நந்தா விளக்க அழதற்கரியாய் நர நாரணனே கருமா முதல் போல் என்றாய் எமக்கே அருளாய் நின்ன இமையோர் பரவுமிடம் எத்திசையும் கண்டாரமந்த மிகமாடமாடே தலையந்த மிழட்டை கால மிழல் துந்து மந்தாரணன் மணிமல்கு நாங்கூர் மணிமாட கோயில் வணங்கன் மணனே நாங்கூர் மணிமாட கோயில்னு ஒரு திவ்யதேகம் அது திருமங்காழ்வார் மங்களாசாசனம் பண்றது பெருமாட நந்தா விளக்கு அப்படின்னு சம்போதனம் பண்றார் நந்தா விளக்குன்னா ஒரு பொழுதும் பிரகாசம் மங்காத விளக்கு இது எங்க தெரியுதுன்னா உபனிஷத்துல அனஷ்டனன்யா அபிஷாகசீதி அப்படிங்கிற உபனிஷத் சொல்றது எங்க அப்படின்னா சர்வத்திர பிரசித்திகரணம் சீபாக்கியத்துல 1வது அத்தியாயம் 2வது பாதம் 1வது அதிகரணம் 8வது சூத்திரம் சர்வத்திர பிரசித்தம் சம்போக பிராப்தி சேர்ந்த வைசேஷியாதுங்கிற இடத்துல அனஷ்டனன்யா அபிஷாகசீதியே அனஷ்டனன்யா அபிஷாகசீதி அப்படின்றது அந்த அபிஷாகசீதிங்கிற சப்தத்தை தான் இங்க ஆழ்வார் சாதிச்சார் நந்தா விளக்கு எந்த அவஸ்தையில இருந்தாலும் தன்னுடைய தான் தேய பிரத்யேகனா இருக்கக்கூடியதான அந்த சுபாவத்தை நந்தா விளக்குன்னு சாதிச்சார் என்னும் உணர் முழுநலம் என்னும் மனநக மலமத மலர்மிசை எழுதரும் மனன் உணர்வளவிலன் பொறியுணர் தவையிலன் மனன் உணர்வு அளவிலன் அப்படின்னு அப்படின்னா என்னும் உணர் முழுநலம் அப்ப இந்த தர்மபூத ஞானத்துக்கெல்லாம் விஷயமாகாதவன் அப்படின்னும் அளப்பரிய ஆரமுதை இதமித்தம்னு சொல்ல முடியாது முளைக்கதிரை குறுங்குடியில் முதலை மூவா மூவுலகம் கடந்து அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அண்டன் அணை அண்டன் அருதம் சிந்தையா அணை விளக்கொழியை மரகதத்தை திருத்தந்தாவில் வக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயந்தத்தேன் வருக வெண்ண மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாடே. திருமங்காழ்வார் அப்படி இருந்தாலும் தன்னுடைய அவத்தையை திருநடுநாண்டகத்தை சாதிக்கிறார். அதுல அளப்பரிய ஆறாம் உது இதமித்தம்னு சொல்ல முடியாத சுவாவம். ஒரு வரிதான் ஒரு வரியும் ஆகல. அதுல எவ்வளவு ஆழ்வாருடைய சீசுக்கள் நினைந்த எல்லா பொருளுக்கும் வித்தாய் உடல் மிகை உயிரின கறந்து நந்தா விளக்க உணர் முழு நலம் அளப்பரிய ஆறாம் உது. அஞ்சு பாசவத்தை பிரதீகம் காமிச்சார். அதுக்கு மேல அமலன் என்னும் அமலனாதிபிதான் அடியார் கண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படிங்கிற இடத்துல அமலன்ற சப்தம் என்னன்னா தேய பிரதிபடன் சொன்னார். சொல்லுகிறபடியே அத்தியுணமாய் குணங்களுக்கும் அதிசய அவகமாய் எல்லா குணங்களுக்கும் அதிசயாதானம் பண்ணிட்டு எல்லா குணங்களும் இந்த எம்பெருமான் ஆசிரியிக்கிறதுனாலே சத்குணங்களாக கல்யாண குணங்களாம்படியாக எம்பெருமான் வந்து நிற்கிறான். திருவுக்கும் திருவாம்படியான நிரூபாதிகனாய் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரக செய்யகண்ணா. திருவங்காழ்வார் சொன்னார் திருவுக்கும் திரு அப்படின்னு கஸ்ரீஸ்ரீயா பரமசத்த சமாஸ்ரீயக்கா புருஷோத்தமக்கா ஆழ்வார் ஆள வந்தார் கேட்டா போல ஸ்ரீஸ்ரீயா அப்படின்னா ஸ்ரீயஸ்ரீயம் பக்த ஜனைக ஜீவிதம் அப்படின்னு பின்னாடி. இதே இந்த ஸ்ரீயஸ்ரீயம் கஸ்ரீஸ்ரீயான்னு ஆழ்வார் ஆளவந்தார் கேட்டதுக்குதான் இங்க திருவுக்கும் திருன்னு ஆழ்வார் அம்மாள் திருமஞ்சி ஆழ்வார் காமிச்சார். நிரூபாதிகமான மங்கள சுரூபத்தை உடையனாய் அதுக்கு மேல உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் என்னும்படி அனவதிக அதிசய ஆனந்தம் முதலான அனந்த கல்யாண குணங்களை உடையனாய் எல்லாம் அனந்தமான கல்யாண குணங்களுடையவன் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் மயர்வர மதுநலம் அருளினன் மயர் வர மதுநலம் அருளினன் எவன் அவன் அயரோரும் அமரர்கள் அதிபதி அயரோரும் அமரர்கள் அதிபதி எவன் அவன் துயரது சுடரடி தொழுதழன்மனே அப்படின்னு திருவங்காழ்வார் தன் அம்மாழ்வார் காமிச்சார். அனந்த கல்யாண குணங்களை உடைய நாய் ஆசிரியர் பல பிறப்பும் பிறவாதபடி தான் என்னென்ன யோனியுமாய் பிறக்க கடவனாய் எம்பெருமான் பிறந்தானே பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன நேர்மை இனியானுராமையின் திரும்ப நம்மாழ்வார் சொன்னார் இப்படி நான் உராமதுக்காக என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் நான் பிறக்கக்கூடாதுங்கிறதுனால நீ பிறந்து ஏனர் என்னென்ன ஆசிரியர் பல பிறப்பம் பிறவாதபடி தான் என்னென்ன யோனியமாய் பிறக்க கடவனாய் தான் எல்லா யோனியிலையும் எல்லா பிறவியிலையும் தான் பிறந்தான் என்னதுக்கானா ஆசிரியர் ஒரு நாளும் பிறக்கக்கூடாது சம்சாரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிறந்தான். என்னென்ன யோனியமாய் பிறக்க கடவனாய் அவர்கள் நாட்டில் பிறந்த படாமைக்காக இந்த சம்சாரத்துல பிறந்து அவர்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாட்டில் பிறந்து படாதனப்பட்ட மனிதர்காய் நாட்டைகளுக்கு செய்தமை கேட்டமே கேட்பார்கள் கேட்டவன் கீர்த்தி அல்லால் மற்றும் கேட்பாரோ கேட்பார் செவிசொரு கீழ்மை வசதர்கள் அதையே வையும் அப்படின்னு திருவாயம்பிள்ள சொன்னாரு. நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனிதர்காய் இந்த சம்சாரிகள் படாதன படக்கூடாதுங்கிறதுக்காக தனக்கு இல்லாத துக்கத்தான் ஏறிட்டு தான் அவசாரம் பண்ண லோகத்துல படாதனப்பட்டு படக்கடவனாய் தான் சொல்லிட்டு செய்யும் தேவ பிரகதிகளுக்கு தான் சொல்லிட்டு செய்யுங்கிறவனாய் வேகல் வைகுந்தோறும் அமுதாயவானேரே செய்குந்தாவரும் தீமைகள் அடியாருக்கு தீமையை தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா அப்படின்னா நம்மாழ்வர் இரண்டாம் பத்தில சொன்னார். வைகுந்தா அப்படின்னு சம்போதனம் பண்ணார். மணிவண்ணனே என் சொல்லார் திருக்குறளா என்னொன் மன்னி வைகம் வைகல்லோரும் அமுதாயமானியதே ஒரு கணமும் எனக்கு அமுதாயம் இருக்கிறதே வான் ஏதே தேவர்களுக்கெல்லாம் சுவாமி தேவதேவனா இருக்கக்கூடிய தேவரே எனக்கு பிரதிட்சணம் அமுதமா இருக்கு நீ என்ன பண்ணா செய்குந்தா வரும் தீமைகள் அடியாருக்கு தீர்த்து உனக்கு தான் ஆசிரியருடைய தீமைகளை போக்கி உனக்கு ஆசிரிய விரோதிகளுக்கு அடியாருக்கு தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தா அசுரர்களுக்கு தீமை செய்வோம் அதாங்க சொன்னால் தானும் செல்லிட்டு செய்ய கழவனாய் விபரீத ஆச்சரணம் பண்ணும் ஆசுர பிரகதிகளுக்கு தானும் விபரீத ஆச்சரணம் பண்ண கடவனாய் தன்னை அந்தராத்மா என்று நினைத்திருப்பாரை தானும் தனக்கு அந்தராத்மா என்று நினைத்திருக்கும் அவனாய் யார் எம்பெருமான் தான் எனக்கு ஆத்மா அப்படின்னு நினைக்கிறாளோ அவனை தான் தனக்கு ஆத்மான்னு நினைச்சிருக்கான். தனக்கு ஆத்மா தீய சமர்ப்பணம் பண்ணினாருக்கு எம்பெருமானுக்கா ஆத்மாவையும் ஆத்மாவை சேர்ந்த வஸ்துக்களையும் யார் சமர்ப்பணம் பண்ணாலோ அவளுக்கு எம்பெருமான் தன்னையும் தன்னை சேர்ந்த வஸ்துக்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டானோ என்ன தெரிகிறதுனா வீட்டிலிருந்து ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வெயில் சேர் ஆற்றல் மிக்காலம் அம்மானை பிரம்மா அப்படந்தாண்டன்னை ஆழ்வார காண ஆழ்வாருக்கு தன்னை காட்டி கொடுக்கறது தகர விபூதி அடங்க ஆழ்வார்த்த கொடுத்துட்டார் அந்த காமிச்சார். அதனால தனக்கு ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணினாருக்கு தானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ண கடவனான சுயப்பதி புருஷோத்தமன். இந்த சுயப்பதி இந்த புருஷோத்தம தத்துவம் நீங்கமாய் கல்யாண ஏகதானமா இந்த சொரூபம் இருக்குன்னு காமிச்சார். இவனுக்கு இவன் உபய விபூதி நாயகன் அப்படிங்கிறதுக்காக பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் சமுத்திரத்தினாலே சூழப்பட்டதான இந்த பூமி என்ன விண்ணுலகம் வைகுண்டம் என்ன அங்காதும் தோறாமே ஆழ்கின்ற ஒரு விதமான சிரமம் என்னால ஆழ்றான். இந்த ஊர்ல சேரங்கத்துல கோவில்ல உற்சவங்கள்ல புண்ணியாவச்சனம் பண்ணுவார். அந்த புண்ணியாவச்சனத்துல ஒரு வாசுதேவ புண்ணியாவச்சனம் பண்ணுவார். அந்த புண்ணியாவச்சனத்துல அசந்திரி அக்லிஷ்டா அப்படின்ற ஒரு பதம் இருக்கு. எந்த விதமான சிரமமும் இல்லாதவன் அர்த்தம். அந்த மாதிரி அங்க ஆளும் சோறாமே எம்பெருமான் ஆழ்கின்ற எம்பெருமான் அவன் ஆறுனார் செங்கோருடைய திருவரங்க செல்வனார். செங்கோல் வச்சிருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கநாதன் சம்பருமாள் தான் இந்த உபய விபூதி நாயகன் ஆழ்வார் நாத்தியர்காச்சர் என்கிறபடியே உபய விபூதி நிர்வாகனாய் நிர்வாகனாய் தன்னொப்பார் இல்லப்பன். அதுக்கு மேல என்னப்பன் நனக்காய் உகழாய் என்னை தத்தவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதார் நிழலே புத்தார் மிக்கார இளையாய மாமாயா தனக்கு சமமாயும் தனக்கு மேம்பட்டவும் இல்லாததானோ சுவாமி அப்படின்னு எம்பெருமானுக்கு சமாதிக தாரித்ரியத்தை பத்தி பேசினார். நிர்வாகனாய் இன நில நனநுயிர் மிகுநரையிலே. அப்ப மிகு நரையிலன் அவனுக்கு சமமானவனும் இவனுக்கு மேம்பட்டவனும் இல்லாதவன் சமாதிக்கு தெரிஞ்சு ஒத்தா அருமைக்கார இளையாய மாமாயா என்னும் சொல்லுகிறபடியே சமாதிக தரித்திரனாய் இருக்கும் இந்த பகவான் உபய விபூதி நாயகனாய் சமாதிக தரித்திரனாய் இருக்கான்னு இரண்டாவது தோண்டி கிடக்கணும். அப்ராகதமாய் பஞ்சோபனிஷத் பிரதிபாத்தியமான சுத்தசத்த பஞ்சசக்திமயமாய் அஸ்திர பூஷண ரூப விசித்திர தத்வாசிரியமான திவ்யமங்கல விக்கிரக விசேஷத்தாலே விசிஷ்டனாய் கொண்டு பரவியூகாதி பஞ்ச பிரகாரனாய் இருக்கும். இந்த பெருமாள் பரவியூகாதி அவஸ்தைகளாலே அஞ்சுபடிப்பட்டிருக்கார் அப்படின்னார். அந்த அஞ்சுபடியில பரவியூக விபவ அந்தர்யாமி அச்சையில் அஞ்சு அவஸ்தை அந்த பஞ்சதாபத்திலே ஈஸ்வரகாங்க அந்த ஈஸ்வர தத்துவத்தை சொல்லாங்க பரதத்துவம் ஆகுது. இந்த பரதத்துவம் எப்படி இருக்குனார் நித்தியமாய் ஏக ரூபமாய் நித்தியருக்கும் முக்தருக்கும் சேவியமாய் நித்தியமா இருக்கும் ஏகரூபமா இருக்கும் நித்திய முக்தால் சேவிக்கும்படியாக இருக்கும். அது எப்படி இருக்குனார் குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தில் எழுபதோரு என்னெஞ்சும் ஆர்த்தம் அறிவர் இதே அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல குழு கழிய மிக்க நல்லதோர் காதல் எவரன் அன்னை காணகுடால் விளைவில் கீர்த்து திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவன் குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தினுள்ளே தேவர குழாங்கள் குழுமி எல்லா நித்திய சூரியர்களும் முக்தர்களும் கூடி கைதொழ கைமுக்கும்படியாக நமகி தேவவாதினகான்னு சொல்லும்படியாக சோதி வெள்ளத்தினுள்ளே எழுபதோர் ஒரு இப்படி தேஜோபுட்சமான ஒரு ரூபம் இருக்கு. அது அது என்னெஞ்சம் என் நெஞ்சுள் எழும் ஆர்க்கும் அறிவது என் நெஞ்சத்துல அந்த சுரூபம் இருக்கிறது. அதனால எங்கனையோ அன்னமீன்காள் என்னை முனைவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவன் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கடிவாய் முன்னினோடும் செல்லென்னதன் நெஞ்சமே. தலைவிய இந்த பெண்டுகள்னா சேர்ந்து முனியப்பாக திட்டா. ஏன்னா இதுக்கு முதல் பாசம் மாசக சோதியில இந்த பெண் பெண்ணை மடரூர்தன் உத்தியோகிச்சார். அதுக்கு முன்னாடி மடரூரை உத்தியோகிச்சது அது மாசக சோதிக்கு முன்னாடி. அதுக்கு மேல ஊரல்ல மாசத சோதியில மனதோடு உத்தியோகிச்சார். அதுக்கு அடுத்து ஊரெல்லாம் துஞ்சி பதிகம் வந்தது. ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நந்திருளாய் இந்த பெண்பிள்ளை தனியா சோகத்துல பாடினான் விரக சோகத்துல. அப்ப பொழுது விடுந்தவாறு அன்ன வீரர்கள் அன்னமாரெல்லாம் எழுந்து வந்து இந்த பெண்பிள்ளையோட அவஸ்த வார்த்தையை கண்டு இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணின்ற கீழே இந்த பெண்பிள்ளைய முனிய பார்க்க திட்டுறா. அப்ப சொன்னா அந்த பெண்பிள்ளை என்னை ஏமாத்துற, எம்மனையோ அன்னமீர்காள் என்னை முனைவது நீர், நங்கள் போல திருக்குறங்குடைய நம்பியை நான் கண்ட பெண். நீங்க முனிய வேணும்னா தம்பிரான்படி வியாக்கியானம், இங்க ஸ்ரீரங்கத்துல ஒரு வியாக்கியானம் இருக்கு, அறையர்கள் உபயோகப்படுத்துற வியாக்கியானம், அதுல சொல்லுவா இது என்ன என்ன முனைவது, நம்பியின் வடிவழகை என்னோ முனிய வேணும் என்னையன் முனைவது என்கிறாள் அப்படின்னு அறை. நம்பி நீ போய் திட்டணும்னா அவையே அழகா இருக்கான், அவனை போய் திட்டு என்னையும் திட்டுற அப்படின்னு கேட்கிறான். நம்பியின் வடிவழகை என்னோ முனிய வேணும் என்னையன் முனிவது, எங்கனையோ அன்னமேகால் என்னை முனிவதுன்னு கேட்டுன்னு வந்தார். அந்த பாசுரத்துல அஞ்சாவது பாசுரம் கழிய மிக்க அதோடு காதல் இவளன்னு அன்னை காணகுடால் வடிவில் கீர்த்தி தருக்குறங்குடைய நம்பியை நான் கண்டபின், இவனை பார்த்ததுக்கு அப்புறம் குழுமித்தே அவர் கைதொழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தினுள்ளே எழுபதூரு என்னெஞ்சம் ஆர்க்கும் அறிவருதுன்னு. இதெல்லாம் உனக்கு எல்லாம் பார்க்கவே முடியாது, என்னன்னே தெரியாது, இந்த ரசம் தெரியாம நீங்க என்ன திட்டுறேன்னு ஆழ்வார் அங்க பேசினார். அந்த இடத்து காமிகளார் இங்கு அந்த பிரதீக எடுக்கிறார் சுவாமி. குழிமித்தேவர குழாங்கள் கழுத தோழில் உள்ள சோதி வெள்ளத்தினுள்ளே எழுபதோர் உரு என்னும்படியாய் என்னும்படியான ஆதியன் சோதியுரு என்று சொல்லுகிறபடி, ஆதியம் சோதியுருவை சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதியுருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த அப்படின்னு சொல்றது. ஆதியன் ஜோதியுரு என்னும் சொல்லுகிறபடியே வானுயிருந்தம் மன்னி வீட்டிருந்த வானுயிருந்தம் மன்னி வீட்டிருந்தாய் உனக்கு மிகையில்லை அங்கே அங்கேன. இப்ப வானுயிருந்தம் மன்னி வீட்டிருந்தாய் அப்படின்னு இருக்கக்கூடியதான் அந்த ரூபம், அது மன்னி வீட்டிருந்த ரூபம். இது அத்தனையும் இந்த பகவத் ரூபமா இருக்க திவ்யமங்கல விக்கிரகத்துல பரத்தம் ஆழ்வாருடைய சீசுக்திகள் எம்பெருமானுடைய பரத்தத்தை சொல்லக்கூடியதான சீசுக்திகள் என்னென்னு எடுத்து காமிச்சுட்டார். என்னென்ன அதுனா குழுமித்தேவர் கைதொழ குழுமித்தேவர் குழாங்கள் கைதொழ சோதி வெள்ளத்தினுண்டே எழுபதோருரு அப்படிங்கிறதும், ஆதியன் ஜோதி உரு என்னும் வானுயர் இன்பம் மன்னி வைத்திருந்தாய் உனக்கு மிகையில்லை அங்கே அப்படின்னு வனமாமலை எம்பெருமான இடத்துல அங்குத்தேனல்லேன் எங்குத்தேனல்லேன் உன்னை காணும் அவாழ்வேண்டு நான் மோட்டடோன் விலேன் முன்னறிவிலேன் ஆகிலும் முன்னவிட்டு ஒன்னும் ஆத்தகைக்கின்றேன் அரவின் நனையம்மானே அப்படிங்கிற பதிகத்துல வானுயர் இன்பம் மன்னி வைத்திருந்தாய் அப்படின்றாரு. அதுக்கு மேல வியூகமாக வியூகம்னா இது பரத்தத்தை சொன்னார். வியூகம் எப்படி இருக்குன்னா இப்பரம ரூபமடியாக பூர்வ பூர்வத்துக்கு உத்தரோத்தரம் காரியமாய் பெருங்கு. இந்த பரரூபத்துக்கு அனுகுணமாக வந்ததுதான் வியூகரூபம். உன்னோட ஒண்ணு நாலு வியூக சதுர்தார நாளா பிரிஞ்சிருக்கு, அதுல ஒன்னுக்கு ஒன்னு காரணமா இருக்கு, ஒன்னு காரியமா இருந்திருக்கு, காரண காரியத்தோட பிரிஞ்சிருக்குன்னா. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் அன்ன வெண்ணங்காள் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையொன்று தருமே நீ என்ன வண்ணம் என்ன காட்டீர் இந்த ஊரீரே. நும்மைத்தொழுதாம் பதிகம் நாலாம்பத்துல நாலாம் ஒன்பதாம் திருவாமொழி ஒன்பதாம் திருமொழி பெரிய திருமொழியில நும்மைத்தொழுதான பதிகம். பரமரங்கநாதன் மாதத்துக்குடைய திரையந்தூர் எம்பெருமான் இடத்துல திருமங்காழ்வார் பிரார்த்திக்கிறார். சிந்ததன்னுள் நீங்கா தெரிந்த தருவே மறுவினிய மைந்தா அந்த நாளி மாலே சோழ மலகடிரே நந்தா விளக்கின் சுடரே நிறையூர் நின்ன நம்பி என் எந்தாய் சிந்தடூராய் அடியே திரையும் இறங்காயே தனது திருத்தாம் சாத்தின்றார். எனக்கு அதை பிரசித்தம் இப்படி எம்பெருமான் இடத்துல கேட்கிற அடியேற்றி இறையும் இறங்காயேன்னு கேட்டார். காசி நிறையில் நிகழும் மண்ணங்காட்டி எம்பெருமான் பாசிவல்லி இந்த வாழ்ந்தே பூமியிலே எனக்கு காமிக்காட்டி நீரே வச்சு உன்னோட ரூப சுதந்திரத்தை வச்சு நிறுவனம் சொல்லி கிளம்பினும். அப்ப மேல பாசுற பேன மேல் பாசுறத்துல பேசுற ஒன்பதாவது பாசுறத்துல முன்னை வண்ணம் வாழின் வண்ணம் முழுதும் நிலை நின்னா பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணங்கால் அந்த திவ்யதேசம் சீபாஞ்சராத்திராதனத்துல ஆராதனத்துல இருக்கக்கூடியதான திவ்யதேசம். அதனால சதுர்மூர்த்திக்கும் நாலு விதமான ரூபம் ஆதரவங்கள்ல தொடர் பாசுதேவ சங்கர்ஷ்ண பிரதிம்ன அனிருத்தாதிகளுக்கு ரூபம் சொல்லி இருக்கு. அதுக்கு யுகவேதத்தினால வேதத்தினாலே ரூபேதம்லாம் சொல்லியிருக்கு ஆகம சாஸ்திரம். அதெல்லாம் ஆழ்வார் காமிக்கிறாருங்க. முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் திரையுகத்தினுடைய வர்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலநின்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம். இரண்டாவது யுகத்தினுடையதான திரேதா யுகத்தினுடையதான வர்ணமானது எப்படிப்பட்டதா இருக்குன்னா, கொண் பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் மேகசியாமல பூக்கும். அப்புறம் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம், பொன்னின் வண்ணம் திரேதாயுகம் துவாபர யுகத்துல கொண்டல் வண்ணமா இருக்கா, திரேதாயுகத்துல பொன்னின் வண்ணம் சொன்ன ரூபத்துல இருக்கா, கலியுகத்துல மணியின் வண்ணம். இந்த வண்ணம் என்ன காட்டு வண்ணம் புறையில் துரிமேனி, இந்த வண்ணம் என்ன காட்டே இந்த நூறீரே. அதனால இந்த நூறீரே இந்த நூல் இருக்கக்கூடிய எம்பெருமானே பரமரங்கநாதனே எனக்கு இந்த வண்ணம்னு காட்டணும்னு பிரார்த்திக்கிறார். அதான் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம். அதுக்கு மேல இத திருமழி பெருமான திருச்செந்தபுரத்துல பால நேர்மை செம்ப நேர்மை பாசையின் முகம் புறம் கோடு நேர்மை பொற்புடைத்து வண்டு விண்டுலாம் நீல நேர்மை என்னவை நிறைந்த கால நான்குமாய் மால நேர்மை வெய்ய மறைத்ததென்ன நேர்மையே அப்படின்னு கேட்டே பார்த்துட்டே அர்த்தத்தை திருமழி பெருமான காமிக்கிறேன். இத்தியாதிகளில் படியே கிருதத்ரேதாதி யுகங்கள் தோறும் மாறி மாறி வரும் நிறங்களை உடையதான ரூபங்கள் அபிமான விசேஷத்தாலே. இது யாருக்கு அபிமான தேவதை? ஜீவதத்துவம் மனத்தத்துவம் அகங்கார தத்துவம் சப்த வாச்சியங்களாய் அகங்கார சப்த வாச்சியங்கள் சங்கரஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாதிகள் ஜீவதத்துவம் மனத்தத்துவம் அகங்கார தத்துவம் சப்த வாச்சியங்களாய் சங்கரஷ்ண பிரத்யும்ன அனிருத்த ரூபங்களில் ஞான பலாதிகள் இரண்டு இரண்டு குணங்களும். அப்ப வாசுதேவனுக்கு ஞானசக்தி பல ஐஸ்வர்ய வெரிய தேஜஸ்ன்னு ஆறு குணம், மிச்ச பேருக்கெல்லாம் ஜீவ தத்துவத்துக்கு அதிபதியான சங்கரஷ்ண மூர்த்தி, மனோ தத்துவத்துக்கு அதிபதியான பிரத்யும்னன் மூர்த்தி, அதுக்கு மேல அகங்கார தத்துவத்துக்கு அதிபதி அபிமான தேவதையான அனிருத்த மூர்த்தி. இவாளுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு குணம், என்ன ஞான பல சவீரிய தேஜஸ் அப்படின்னு அந்த ஆறு குணங்களை ரெண்டா பிரிச்சிருக்க. வாசுதேவாதிகளான நாலு வியூகங்களையும் ஒரு ஒரு வியூகத்திலே முன்னாக பிரித்து, இப்ப வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும் அனுருத்தால் நாலு பேருக்காலே இவாளுக்கு கீழே ஒவ்வொருத்தருக்கு கீழே மூணு பேர் மூணு பேர். அவ யாருன்னா கேசவநாதாயன மாதவ அப்படிங்கிறது வாசுதேவனு கீழே, கோவிந்த விஷ்ணு மதுசூதனா சங்கர்ஷன கீழே, பிரத்யும்ன அனுருத்த அப்படின்னு அப்ப அந்த பிரத்யும்னு கீழே மூணு பேர். அந்த சுவாசு கேசவாதி துவாதச மூர்த்திகளும் இந்த நாலு பேருக்குள்ள ஒரு ஒருத்தர் கீழே மூணு மூணு பேரா வருவோம். அது வியூகாந்தரங்கள். இது எங்க தெரியுதுன்னா கேசவந்த ஊரில் சொல்லுகிற திருநாமங்களை உடைய ஊக்கங்கள் பன்னிரண்டும் யூகாந்தரங்கள். பண்ணல் பன்னிரு நாம பாட்டு அண்ணல் நாள் அறிவிக்குமே கேசவந்தமர் கீழ்மேல் எமர எழுபிறக்கும்மா சதுரெழுபத்து நம்முடைய வாழ்வு வாக்கின்றவா அப்படின்னு ரெண்டாம் புத்தில கேசவந்தமர் ஆழ்வார் பன்னிரு நாம பாட்டாக பாடினார் அப்படின்னு தெரியுது. சரி, அதுக்கு மேல விபவங்கள் மீனாய் ஆமையுமாய் ராமனாய் குரலாய் கத்தியாமின்னும் தார்வண்ணனே மீனாய் ஆமையுமா இத்தியாதி ஆனான் ஆளுடையான் அகதே கொன்முகந்து தானான் செய்தது என்னை முத்தவும் தானானான் மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமாய் குரலாய் தானே ரேனமுமாய் கத்தியாமின்னும் தார்வண்ணனே. இப்படி அவதாரங்கள் என்கிறபடியே விபவாதிகளோட விபூதிகளோட சஜாதீயங்களான தோன்றும் ரூபங்கள் இந்த சம்சாரிகளுக்கு சமமாக அவருடைய ரூபத்தோடையே பெருமாள் அவதாரம் பண்ணதுக்கு வியூகம்னு பேரு. சரி, விபவம்னு பேரு. அதுக்கு மேல அவதம் மேலே தோன்றும் சில ரூபங்கள் விபவாந்தரங்கள், அதிலே சில ரூபங்கள் விபவாந்தரங்கள் வியாசாதிகள் பரசுராமாதிகள்லாம். அதுக்கு மேல அந்தர்யாமி ரூபமாவது எப்படி இருக்குன்னா அந்தர்யாமி ரூபமாவது கண்கள் சிவந்து இத்தியாதிகளின்படியே யோகிகளுக்கும் காணலாவது ஒரு சூக்ம ரூப விசேஷம் கண்கள் சிவந்த பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே கண்கள் இலகு சுழர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் மன்னன் குனிசாரங்கன் நான்கு தோழன் குனிசாரங்கன் ஒன் சங்கதை வாழாழியான் ஒருவன் அடியே உள்ளானே அடியேன் உள்ளான் புறத்துள்ளான் படியே இதுவன் நுரைக்கலான் பரம்பரன் படியன் நல்லன் பரம்பரன். அப்ப அடியேன் உள்ளானே ஆழ்வாருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய திவ்ய மங்கள ரூபம் எப்படி இருக்குன்னு ஆழ்வார் சொன்னார், கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலம் ரெண்டு காலையும் அழகா மகர குண்டலம் காத்திருக்கார். கொண்டல் மன்னன் சுடர்முடியன் நான்கு தோழன் கொனிசாரங்கன் பஞ்சாயுதங்களை தரிச்சிருக்கார் உன் சங்கதை வாடாழியான் ஒருவன். இப்படி பஞ்சாயுதங்களை தரிச்சிருந்து அழகா கிரீட மகளுக்கு உண்டாபதம் சாதி வியாபரணங்களை காத்திருந்து பீதாம்பரம் தரிச்சிருந்து ஒருத்தனுக்கான அத்விதீயனான ஒருத்தன் அடியே உள்ளானே என்னுடைய ஹிருதய துறையில இருக்கான் வாசம் பண்றான் ஆழ்வார் அந்தர்யாமி சுரூபத்தை பத்தி சாதிச்சார். அதுக்கு மேல அர்ச்சாவதாரமாவது தமது சந்ததி எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமது சந்ததி எப்பேர் மற்ற பேர் தமரு வந்தது எவ்வுருவம் சிந்தி தமையாதிருப்பதே அவன் நம் ஆழியானாம். ஆசிரியர்களுக்கு என்ன என்ன ரூபம் வேணுமோ ரூபனா சம்ஸ்தானங்களை கொண்டு ஆசிரியர்கள் என்ன பேரிட்டு அழைக்கிறார்களோ அந்த பேரோட வந்து சந்ததி பண்ணக்கூடியதான சுபாவம் இருக்க அதுக்கு அச்சைன்னு. அது மாத்திரமில்ல ஆழ்வார் தஞ்சமாகிய தந்தைதாயொடு தானுமானும் அவையல்லனா எஞ்சில் அமரர் குல முதல் மூவர்த்தம் முழு மாதிரியை அஞ்சனையில் உலகத்துள்ளீர்கள் அவன் இவன் என்ன கூழேன்மின் நெஞ்சினால் நினைப்பான் அவன் அவனாகும் நீகடல் வண்ணனே எம்பெருமான். ஆசிரியர் என்ன ரூபத்தை நினைக்கிறார்களோ அந்த ரூபமா வந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் என்னும்படியான சுயம்பெத்த திவ்ய ஆர்க மாணக ஸ்தானங்களே சர்வசகிஷ்ணுவாய் அர்த்தக சகிஷ்ணுன்னு அர்ச்சக பராதீனு அகிலாத்ம ஸ்திதினு சொன்னார் பராசர பட்டர். இப்படி ஆசிரியர் அர்ச்சகராக்கு பவ்யனா எம்பெருமான் வந்து நிற்கக்கூடியதான அர்ச்சகர்களுக்கு கை சரக்காக வந்து நிற்கக்கூடியதான சம்பாவத்துக்கு அர்ச்சைன்னு அருளி செய்த ரூபம். இது எப்படின்னா இது தன்னுள்ள திரைத்தெழுந்த இத்தியாதிகள் இருக்கிறது அஞ்சு ரூபம் அகலகல்லே நிறையும் என்ன. இது எப்படின்னா அஞ்சு ரூபமும் வெளியில வருது உள்ள போறது. இதுக்கு அழகான திருஷ்டாந்தம் திருச்சந்த வருஷத்துல ஆழ்வார் காமிச்சா தன்னுள்ள திரைத்தெழுந்தழுங்கடல் தன்னுளே வழங்குகின்ற தன்மை போல் உன்னுளே பிறந்திருந்த நிற்பவும் தெரிவனவும் இன்னுளே அடங்குகின்ற நீர்மை நின்னகல் நின்க நின்னது. எப்படி இந்த சமுத்திரத்துல அலைகள் ஆனது பேனத்தரங்க உத்புதாதிகள்லாம் எப்படி உண்டாகுது அப்படின்னு இந்த பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய சுதி வாக்கியம் எங்க இருக்கு அப்படின்னா பிருகதாரண்யக உபநிஷத்துல சுக்ல எஜுர்வேதத்துல பிருகதாரண்யக உபநிஷத்துல இந்த இதே அர்த்தம் உடையதான சுதி வாக்கியம் இருக்கு. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் இந்த பிருகதாரண்யக உபநிஷத்து பாக்குறது. தன்னுளே திரைத்தெழுந்து இத்தியாதிகளில் படியே தன்னுளே திரைத்தெழும் தரங்கவன் தரங்கவன் தடங்கடல் தன்னுளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல். இந்த கடல் அலைகளால வெளியில வருது கடல் கூட்டுக்கு தன்னுக்குள்ளே உடைக்கிறது. அது மாதிரி இந்த அஞ்சு ரூபங்களும் பரத்திலிருந்து வெளியில வந்து திருப்பி பரத்தோட போய் சேர்ந்துடும். இப்படி யுகங்கள் தோறும் ஒவ்வொரு பிரளயத்திலையும் வெளியில வந்து உள்ள போயிருக்கு இந்த நாலு ரூபங்களும் அஞ்சு ரூபமும். இந்த அஞ்சு ரூபத்தையும் எப்படி இருக்காருன்னா பெருமாள் அகலகல்ல நிறையுமென் அலர் மேல் மங்கை உறையும்படியான சுபாசிரயமாய் இருக்கும். எல்லாம் சுபாசிரயமாய் பிராட்டி விசிஷ்டமாவே எல்லா அவஸ்தைகளும் நம்பருமான இருக்கான். இப்படி திருக்கண்டேன் பொன்மேனு கண்டேன் என்கிறபடியே இந்த பரதத்துவத்தை எப்படி பார்க்கணும்னர் பிராட்டி விசிஷ்டமாய் திருக்கண்டேன் பொன்மேனு கண்டேன் இப்படி சலக்ஷ்மிகமாக இப்பரத்துவத்தை கண்டவன் இப்படி பெருமாளை தெரிஞ்சினவன் என்ன பண்ணுவானா மற்றோ திருவில்லா புது தெய்வம் தேரான் இன்னொரு தேவதைய போய் கால போய் விழமாட்டேன். சபாமிருதேரவிந்தே மகரந்தே மதுரதோ நேற்றுலகம் விதிச்சதே. இப்படி இருக்கக்கூடியதான எம்பெருமான் பிராட்டி பிரித்தான எம்பெருமான் அதிர்ச்சி போக்கினான எம்பெருமான ஒன்றுடையால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட கதிர் கண்டவன் இன்னொரு தேவதைகள் காலில் போய் நிற்பானோ துரீஸ்வரால் வாசத்துல போய் நிற்பானோ அப்படின்னு புது தெய்வம் தேரான் மற்ற இங்கோர் புது தெய்வம் தேரான்னு சொல்லி ஈஸ்வரத்துவத்தினுடையதான ஸ்வரூபங்கள் எல்லாத்தையும் சாதிச்சார். அதாவது உபய விபு பரத்வமானது எல்லா குணத்தினாலையும் ஸ்வரூபத்தினாலையும் மேம்பட்டதாய் உபய விபூதி நாயகனாய் அது எல்லாத்துக்குள்ளதான பாசுரங்கள்லாம் அடுத்து காமிச்ச உபய விபூதி நாயகனாய் சமஸ்த கல்யாண குணங்களை உடையனாய் அப்ராகிருதமான பஞ்சோபனிஷத் நயமான வித்யமங்கல விக்கிரகத்தை உடையவனாய் அஸ்திரபூஷணாதிகளை உடையனாய் இருக்கக்கூடியதான எம்பெருமான் வரவியூக விபவம் அந்தர்யாமி அர்த்தைன்னு அஞ்சு அவஸ்தைகள்ல இருக்கான். அதுல பரரூபத்துல எம்பெருமான் ஒரு ரூபமா இருக்கான். வியூகத்துல நாலா இருக்குதான். அந்த வியூக மூர்த்திகளுக்குள்ள கீழே 12 மூர்த்திகள் வியூகாந்திரங்களா இருக்கா அந்தர்யாமிங்கிறது யோகி தேயமா இருக்கு. மீன் ஆமை முதலியதான விபவாவதாரத்தை எம்பெருமான் பண்ணியிருந்தான். அதுக்கு மேலே தமர்கந்தது எம்புருவம் அம்புருவம் தானேன்னு ஆசிரியர் கைப்பட்ட பதார்த்தமாக எம்பெருமான் வந்து சன்னதி பண்ணக்கூடியது அர்ச்சை. இப்படி அஞ்சு அவஸ்தைகளிலும் எம்பெருமான் இந்த லோகத்தினுடையதான சிற்பி தெரியா பழைய காலங்களில் ஒடுக்கியும் விரிச்சியும் பண்ணிட்டு இருக்கான். எப்படி சமுத்திரத்தை போல பேணத்தரங்க புத்ததாதிகளை போல பண்ணிட்டு இருக்கான்னு காமிச்சு இந்த அஞ்சு அவஸ்தைகளும் மெம்பருமான் பிராட்டி விசேஷமாகவே இருக்கான். இப்படிப்பட்ட தத்துவம் தான் பரதத்துவம் அப்படின்னு முதல் 14 தூர்ணிக்கைகளால இந்த பரதத்துவம் என்ன அப்படின்னு முதல் 14 தூர்ணிக்கை தானே, 14 தூர்ணிக்கைகளால இந்த பரதத்துவம் என்னங்கிறது சாதிச்சா இதுக்கு மேல அவரதத்துவம் என்ன அப்படிங்கறத சொல்ல போற அது அடுத்த வாரம் அனுபவிக்கலாம். கபிதார்த்திக சிம்ஹாய கல்யாணமுனகாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.